இல்லாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உஞ்ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது. ஸ்டூபிட், எவன் சொன்னான்? Who said it, I say? Vasamadu pandamadu. All nonsense, I say. Oru jeevan thaan, un paadal thaan, oyaamal isaikkindradu. மேல்வர்க்கம் இணையாத இரு கோடுகள் சேர்ந்தாலும் சில நாளே கரைகின்ற மணல் வீடுகள். கட்டில் சொந்தம் என்னை கைவிட்டது, தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது. உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான், யாரும் இல்லை எனக்காகத்தான். மலரே மலரே மடியில் தவழும் நிலவே. உங்க அம்மா என்ன பல கொடுத்து வாங்க நினைச்சா? நான் யாருக்கும் அடிமை இல்லை. இட்ஸ் இம்பாசிபிள் ஐ சே. ஒரு ஜீவன்தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. பொருந்தாத இரு நெஞ்சை மனவாழ்வில் இணைக்கின்றது. கல்யாணமே அன்பின் ஆதாரம்தான், உன் வாழ்விலே அது வியாபாரம்தான். மணிமாளிகை உன் வீடுதான், மாஞ்சோலையில் என் கூடுதான். அதுதான் மனைவி, இனி என் வாழ்க்கை துணைவி. நான் குடிப்பேன், கேட்கறதுக்கு பொண்டாட்டியா இருக்கா? குடிச்சுக்கிட்டே இருப்பேன், என்ன கேட்கறதுக்கு யார் இருக்கா? ஒரு ஜீவன்தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது.